இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. குழைகின்ற தங்கங்கள் கண்ணங்களாகாதோ, நெளிகின்ற வில்ரங்கள் புருவங்களாகாதோ. நூறு கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே, ஆனால் கண்ணி உண்ட கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே. நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ. உருவங்களாகாதோ நூறு கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே,